மாரிகை கண்ணே நாணம் பெண்ணே மூலிகை முத்தம் பரவாதே ஊரில் மிச்சம் தேடுதே நெஞ்சம் ஏனடி அச்சம் வருவாயோ தீர தாகம் தேடும் மாயம் தானாக ஓடும் ஓடும் தாபங்கள் நாளும் நாளும் தீராதது காதல் மோகம் மேலும் மாறாமல் தூரும் தூரும் காலங்கள் போக போக மாறாததோ அடித்தானாக நீரும் வேறும் போராட பேசாத மூச்சும் கூட காதோடு பேச இது போதாது மேலும் மேலும் நேரம் நீளாது விடிய விடிய விழி தூங்கினாலும் உதடு முறை